சுரேசா உன்னை கண்டேனே, குமரேசா உன்னை கண்டேனே, பழனில் மலேசிய பத்து மலையில் குமரேசா உன்னை கண்டேனே, பழனில் மலேசிய பத்து மலையில் குமரேசா உன்னை கண்டேனே, பழனில் மலேசிய பத்து மலையில் குமரேசா உன்னை கண்டேனே, பழனில் மலேசிய பத்து மலையில் குமரேசா உன்னை கண்டேனே. அமிழ்தினும் இனிய மாங்கனி, அமிழ்தினும் இனிய மாங்கனி, அமிழ்தினும் இனிய மாங்கனியை அண்ணம் தொந்தியான் பறித்திட குன்றியான் மேல் நின்றிட்ட குமரா, பறித்திட குன்றின் மேல் நின்றிட்ட குமரேசா உன்னை கண்டேனே, பழனியில் மலேசிய பத்து மலையில் குமரேசா உன்னை கண்டேனே. பிரணவ மந்திரம் ஓ, பிரணவ மந்திரம் தந்தை கருளி சுவாமிநாதன் ஆனவா, பிரணவ மந்திரம் தாத மத மகாரி ரமதத தசத மத மக மதத தரி சரி சத தமதத தசரி கரி சத மத தசத கமத தரி சத மத ரிச சத மத தரி சசத சரி கரி சத மரி சத மத சத சரி க பிரணவ மந்திரம் தந்தை கருளி தண்ணீர் மலையில் குமரேசா உன்னை கண்டேன்.